ராஜாராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஒரு ராஜாராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். வெகு நாளாக ஆசை கொண்டார். விளையாடும் தேவதை போல ஆயிட வைத்தார். இந்த